الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد معاشر المسلمين رحمكم الله أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العليم قال النبي عليه الصلاة والسلام طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரக் அன்புமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சரதாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்தில் ஒரு வாடாத மலராக இருக்க வேண்டும், வாடிய மலராக இருக்கக்கூடாது என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்துணை சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுடைய எல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்வியில எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்வியில எடுத்து நடக்கும்படியும் எந்த தீய சேர்ந்து விலகி கொள்ளும்படி கட்டளையிட்டுள்ளானோ அத்தீய சேர்ந்து முற்றிலும் விலகி கொள்ளும்படியும் முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்தவன் அல்லாதான், வேறு யாரும் இல்லை, இணை இல்லை, துணை இல்லை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா யாரிடத்திலேயும் எந்த திட்டமும் ஐடியாவும் கேட்கவில்லை. அவன் தான் ஹாலிக், அவன் தான் மாலிக், அவன் தான் ராஜிக். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹுவே சொல்கிறான், கண்ணியமான படைப்பு, சிறந்த படைப்பு, எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற எந்த படைப்பா இருந்தாலும் சரி, மனிதனை விட சிறந்ததாக ஆக முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் படைத்த எந்த படைப்பும் அல்லாஹ்க்கு மாறு செய்வதில்லை. எந்த படைப்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த படைப்பை படைத்து அதற்கு கொடுத்த எல்லையை உலகத்தில் எந்த படைப்பும் தாண்டாது. வஷ்ஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியனை படைத்து அல்லாஹ் அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தா அது அந்த எல்லையை தாண்டாது. சந்திரனை படைத்து அல்லாஹ் அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தா அது எந்த எல்லையை தாண்டாது. எப்பயாவது நேரத்தோட சூரியன் உதிச்சிருக்குதா? எப்பயாவது சரிக்கு ஏதாவது லேட்டா முடிப்போது லேட்டா உதிச்சிருக்குதா? இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, வஹலக குல்ல ஷைன் ஃபக்கத்தரா, உலகத்தில் அல்லாஹ் எல்லா வஸ்துவையும் படைத்தான், அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தான். பொந்துல தான் பாம்பு இருக்கும், எப்பயாவது பொந்துல இருக்கிற பாம்பு எல்லாம் பொந்துக்குள்ள போர் அடிக்குதுன்னு வெளியே வந்திருக்குதா? இருக்கிற பாம்பெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வைங்க, இருக்கிற பாம்பெல்லாம் வெளியில வந்து நாட்டுக்கும் ஊருக்கும் தெருவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்க முடியாது, நம்ம பொந்துலுக்கு போயிடும். அப்ப பொந்துல இருக்கிற பாம்பு வெளியே வராது, அது எல்லையை தாண்டாது. காட்டு இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, என்னடா போர் அடிக்குது, நம்ம எல்லாம் நாட்டுக்கு போய் பார்ப்போம், இருக்கிற எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம நாட்டுல இருக்க முடியாது, நம்ம காட்டுக்கு போயிடும். அந்த எல்லையை உலகத்துல தாண்டாது. தலையில முடி வருதா இல்லையா? அது தானா வரல, அதற்கு எல்லை அல்லாஹ் கொடுத்தா அது வளரும். அந்த தலைமுடிக்கு பக்கத்துல தான் புருவம் இருக்குது. ஏன் அந்த முடி வளரல? அது வளராது. தலைமுடி தானா வளரல, புருவ முடி தானா வளராம இருக்கல. அந்த படைப்பை படைத்த அல்லாஹ் ஒரு எல்லையை கொடுத்தான். பல்லு வளரதில்லை, நெகம் வளருது. நெகம் தானா வளரல்லே, அல்லாஹ் வளர சொன்னான் வளருது. பல்லு வேணாண்டா அது ஒரு குறிப்பிட்ட அளவு வளரும், அதுக்கு பிறகு வளராது. சகோதரர்களே, இந்த உலகத்துல எல்லையை தாண்டுகின்ற ஒரு படைப்பு மனிதன் மாத்திரம் தான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இருக்கிற சிங்கம் எல்லாம் புல்லு திண்டுச்சு? சிங்கம் புல்லு திங்காது, மாடு அதுக்கு இறைச்சி திங்காது. மாட்டை படைத்தல்லா அதற்கு புள்ள திங்க வச்சா அது புள்ள திங்குது. எங்கேயாவது சிங்கம் நாலஞ்சு சேர்ந்து ஒரு மஷூரா பண்ணுது, என்ன மாட்டுக்கு என்ன கண்ணியம், அது புள்ள திங்குது பால் கொடுக்குது, புள்ள திங்குது பால் கொடுக்குது. நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து புல்லு திம்போம், எங்களுக்கும் பால் வருதான்னு பார்ப்போம். எங்கேயாவது அப்படி சிங்கம் பேசியிருக்கா, எங்கேயாவது அப்படி சிங்கம் செஞ்சிருக்கா? மனுஷன் தான். செஞ்சு பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம், ஏச்சு பார்ப்போம், ஏமாத்தி பார்ப்போம், இத பார்ப்போம் பார்ப்போம். மனுஷன் மாத்திரம்தான், இருக்கிற சிங்கம் எல்லாம் சேர்ந்து நம்ம புள்ள திண்டு பார்ப்போம், எங்களுக்கும் பால் வருதான்னு. என்கரையும் செய்வா, ரத்தியம் செய்வா, என்னிடமோ செய்வா, நம்மளும் ஒரு கண்ணியமா இருக்கலாம். செஞ்சு பார்க்க அது எல்லையை தாண்ட. மேலான பெரியார்ல சகோதரர்களே, தேங்காய் மரமா அல்ல தேங்காய் தான் வரும், மாங்காய் மரமா அல்ல மாங்காய் தான் வரும். எந்த ஊர்லயாவது தேங்காய் மரத்துல மாங்காய் வந்திருக்கா? வஹலக்குல்ல ஷயின் ஃபக்கத்தரா, எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ் அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தான். அந்த எல்லை உலகத்துல எதுவுமே தாண்டார். மேலான பெரியாலை சோழலே, எல்லையை தாண்டது மனிதன் தான், பாவம் செய்கின்றவன் மனிதன் தான். அதனால அல்லாஹ் சொல்கிறான், ஜஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் அய்தின்நாஸ், கடல்ல பிரச்சனையா, கடல் சுனாமியா, பூமி அதிர்ச்சியா, அடிக்கின்ற காத்து கத்திரினாவாக அல்லது அயர்னியாவாக மாறுதா, யாரு காரணம், யாரு காரணம் சோழர்களே? மாடுகள் செய்த பாவத்தால், மீன்கள் செய்த பாவத்தால் சுனாமி வரல, மாடு செய்த பாவத்தால் பூமி அதிர்ச்சி வரல, மனிதன் செஞ்ச பாவத்தால தான். அதனால மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த பாவத்தையும் லேசா நினைக்காயிங்க, எந்த நன்மையும் லேசா நினைக்காயிங்க. எந்த பாவம் எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது, எந்த நன்மை எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. நபிமார்கள் எல்லாம் செய்த பாவத்துக்கு அழுகிறார்கள். சுப்ஹானஹு, குர்ஆன்ல பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன். இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசாத இந்த காலத்துல எந்த மிம்பர் இருக்க, எல்லா ஹஜ்ஜிக்கு போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய நண்பன் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நண்பன்றான், ஏன் ஆளுன்றான். இன்னைக்கு ஒரு டிஐஜி ஆளு, ஒரு அமைச்சரோட ஆளு, ஒரு விஐபி ஆளு, என்ன பெருமை! சுப்ஹானல்லாஹ், நான் அவரோட வலது கை, நான் இவரோட இடது கை, எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏண்ட ஆளு, முதலாவது அப்படியே அர்ப்பணிச்சான், முஸ்லிமானாங்க, முஸ்லிமான சரண்டர் ஆகினாங்க. மூளைக்கு வேலை கொடுக்கல, படைச்ச அல்லாஹ் என்ன சொல்றானோ அது மூளைக்கு பட்டாலும் படாவிட்டாலும் மூளையை தூக்கி குப்பையில போடுவேன், அல்லாஹ்வோட கட்டளையை குப்பையில போட மாட்டேன் என்று அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செஞ்சாங்க. பெரிய கோடீஸ்வரர் நபி. சோதரலே மலாய்க்கமா சொன்னாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பணம் இருக்கு, அதனால அல்லாஹ் அல்லாஹ்ன்றார், கொஞ்சம் ஏழையாக்கி பாரு, உடனே மறந்துடுவார். அல்லாஹ் சொன்னா என்னுடைய நண்பனே அப்படி சொல்றீங்க, அவர் என்னை மறந்துடுவாரா? ஆமா யா அல்லாஹ், கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. ரெண்டு மலாய்க்காவல்ல அனுப்பினா, ஆடுகளை மீத்துக் கொண்ட ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ரெண்டு மலாய்க்கா மனித ரூபத்துல வந்தான், ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தான், லட்சக்கணக்கான ஆடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு மலாய்க்கமார் மனித ரூபத்துல ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து, சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாய்க்கத்தி வர் ரூஹ் தஸ்பீஹத் செஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெய் சிரித்து போன ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வே தஸ்பீஹ் செஞ்சீங்க, என்னுடைய அல்லாஹ் தஸ்பீஹ் ஆயிது, எனக்கு போதாதே, ஒரு தடவை போதாது, இன்னொரு தடவை சொல்லுங்களே. மலாய்க்கமா சொன்னாங்களா, சொல்லலாம், என்ன தருவீங்க, சும்மா சொல்ல முடியாது. சொன்னாங்களா, என்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான ஆடுகள் அதுல பாதியத்தார். மேலான பெரியார்களே, ரெண்டு ஆடுகளை எடுத்துக்கிட்டாங்க, இப்ப ரெண்டாவது தடவை சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாய்க்கத்தி வர் ரூஹ். மலாய்க்கமார் சொல்லிதான் இவ்வளவு அழகா இருந்தது. பொய் பேசாத, கோல் சொல்லாத, புறம் பேசாத, மத்தவண்ட குறைகளை பேசாத அந்த அற்புதமான நாவாள் இந்த தஸ்பீஹை செய்திருந்தால் எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போதார். ஏன்னா யாரோட உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துல அல்லாஹ், அதனால அது ஒரு தடவை ரெண்டு தடவை போகாது. நிறைய பேர் பாருங்க, சில பேர் அரிசி வியாபாரி, அரிசி பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சில மாணிக்கல் வியாபாரி, மாணிக்கல் பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே, அப்படியோ மெடகஸ்கார்ல அப்படி இருக்கான், கத்தரகமையில பெக்கோ போட்டானா, பெக்கோல மாணிக்கல் வருவா, பெக்கோல மாணிக்கல் வருவா, ஓடி போய் போட்டாரு. போட்டு பார்த்தா தலைமையும் காணும், தோன்றான் தோன்றான் மனுஷன், யா நூத்து கணக்கான அடி உள்ள போச்ச போனாலே, ஆனா ஒரு ஒரு கரிகட்டையும் காணும். என்ன அவ்வளவு ஆர்வம், அங்க அப்படி இருக்கான், இங்க ஏ இவட உள்ளத்துல மாணிக்கல், மாணிக்கல் வியாபாரி, கனவுளை காணுவார் தலைவாணி கடையில மாணிக்கல் நிறைஞ்சி, கைய போட்டு பார்த்தா தூசாதான் இருக்கும், உங்க மாணிக்கம் இருக்க. மேலான பெரியார்களே, யாரு உள்ளத்துல எது இருக்குதோ அதை பத்தி எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துல அல்லாஹ் போதாரு சொன்னா, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொன்னா என்ன தருவீங்க, மீதமுண்டான ஆட்டை எடுத்துக்கோங்க, எல்லா ஆட்டையும் கொடுத்துறாங்க ஒரு ஒரு தஸ்பீஹுக்கு முன்னால். மேலான பெரியாலே சகோதரர்களே, மூன்றாவது தடவை அந்த மலாயிக்கத்துமார் சுப்போஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புள் மலாயிக்கத்தி ஒரு ரூஹ் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், என்னைக்கு போதாது கேட்கிறாங்க, இருக்கிறதெல்லாம் தந்துட்டீங்க, இப்ப என்ன தர போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு ஆட்டை தந்தேன், ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையன தந்தேனா, ஆடுகளை மேய்க்கணுமே, நீங்களா மேய்க்கிறது, ஒரு அடிமையை தரலையே, என்னை அடிமையாக்கி கொள்ளுங்கள், என்னையாக ஆக்கியது அல்லாஹ், இது இப்ராஹிமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிமாக ஆக்கியது அல்லாஹ், இந்த சொத்துக்களை தந்தது அல்லாஹ், நான் என்ன கொண்டு வந்தேன், நம்ம என்ன கொண்டு வந்தோம் சொல்லுங்களே, நம்ம வரும் பொழுது ஆடையோட வந்தவா, ஆடை இல்லாம அம்மனமாக உலகத்துல பிறந்தோம், ஒரு துண்டு துணியால சுத்தி விட்டாங்க, உமா சுத்தினாங்க, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல மீசி சுத்தினா, வரக்கொல சுத்தினாங்க, போற நேரம் மூத்தா போனா சட்டையை கலட்டி, தொப்பியை கலட்டி, வாட்ச கலட்டி, மோதிரத்தை கலட்டி, எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு இப்பையும் சுத்துறாங்க, வழக்கொலையும் சுத்துறாங்க, போக்கொலையும் சுத்துறாங்க, இடையில யார் தந்தா, அல்லாஹ் தந்தான் சோதர்களே, மனைவி அல்லாஹ் தந்தா, குழந்தைகள் அல்லாஹ் தந்தா, உலகத்துல வாழ்வை அல்லாஹ் தந்தா, நம்ம விடுகின்ற மூச்சு ஒவ்வொன்றும் அல்லாஹ் தந்த பிச்சைகள் என்பதை மறந்துறாய், அல்லாஹ் தந்த பிச்சை, நம்ம கெட்டிக்கால தனத்தால வாழ்கிறோமா, நாம் நினைச்சு வாழ்கிறோமா, மௌத்தா போனவன் நினைச்சு மௌத்தா போனாங்களா, மௌத்தாக்களை மௌத்தாக்களாக்கியதல்லா, உயிரோடு இருக்கிற நம்மளை உயிரோடு வச்சிருக்கதல்லா, எவ்வளவு பேர் திட்டம் போடுவாங்க அதை செய்ய இதை செய்ய, யாராவது சொல்லியிருக்காங்களா, எனக்கு திருமணம் முடிக்க இப்ப திட்டம் இல்லை, அவர் சொல்லலாம், வீடு கட்டுற திட்டம் இல்ல சொல்லலாம், வெளிநாடு போற திட்டம் இல்ல சொல்லலாம், எனக்கு இப்ப மௌத்தா போற திட்டம் ஐடியா எல்லாம் இல்ல, ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பாப்போம் அப்படிங்கிற சொல்ல முடியுமா, யாராவது சொல்லி இருக்கிறாங்களா, எனக்கு மௌத்தா போற திட்டம் இல்ல, கொஞ்ச நாள் கூட பார்ப்போம், இல்ல சோதரிகளே, அது திட்டம் போறது இல்ல, மேலான பெரியாலே சோதரிகளே, ஆகையால் எதுவுமே சொந்தம் இல்ல, நம்மோட உடம்பு நமக்கு சொந்தம் இல்ல, நம்மோட உயிர் நமக்கு சொந்தம் இல்ல, அல்லாஹ் சொல்றான் சும்மா அமாத்தஹு, எப்படி உங்களுக்கு பிறந்தது தெரியாதோ மௌத்தா போறது உங்களுக்கு தெரியாது, பிறந்த இடம் தெரியாது பிறப்பதற்கு முன்னால், அதே போல மௌத்தா போற இடம் நம்மளுக்கு தெரியாது, பிறந்த வருஷம், பிறந்த மாதம், பிறந்த திகதி, பிறந்த நேரம் எப்படி தெரியாதோ பிறப்பதற்கு முன்னால், அது போல மௌத்தா போற வருஷம், மௌத்தா போற மாதம், மௌத்தா போற கிழமை, மௌத்தா போற நாள், மௌத்தா போற நிமிடம் அல்லாஹ் சொல்கிறான் என்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் அக்குபரா, உங்களோட கபர் எங்க இருக்கு அது கூட எனக்கு தான் தெரியும், யாருக்கா சொல்ல முடியாது எங்க கபர் எங்க இருக்கு, யாருக்கு சொல்ல முடியும் சொல்லல, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜப்பானுக்கு போற சந்தர்ப்பம் கிடைச்சி அங்க போனா அத்தூர்ல ஒரு வாலிபர் அங்க வஃபாத் ஆயினார், அவர் நினைச்சு வைப்பாரா என்ன மையத்து ஏன கபூர் வந்து ஜப்பான்ல, கபூர்ல இறங்கி அல்ஹம்துலில்லா அவரை நல்லடக்கம் செய்யற அந்த பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்தா, நான் தான் கபூர்ல இறங்கினேன், மாஷா அல்லாஹ் ஜீனத்தாக இருந்தார், முகம் நல்ல பிரகாசமா இருந்துச்சு, தவிர நான் என்ன சொல்ல வரேன்டா, அவரு நினைச்சிருப்பாரா திருமணம் முடிச்ச புதுசு மனைவி குழந்தை கிடைக்க இருந்தா சொன்னாங்க, அப்ப அவரு நினைச்சாரா என்னுடைய கபரு ஜப்பான்ல, அல்லாஹ் சொல்ல தெரியாது, நான் தான் கபரை கூட தருகிறேன், துவா செய்யலாம், மதீனால கபரை தாயா அல்லா, மதீனால மூத்த தாண்டி, ஆனா தெரியாது எங்க வருது, ஆக மேலான பெரியாலே சுகர்லே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இப்படி, உடனே அந்த மலாயிக்கமார் போய் சொல்றாங்க, யா அல்லாஹ் தகுதியான ஒரு ஆளத்தான் நீ நண்பனாக்கி இருக்கிற, மேலான பெரியாலே சுகர்லே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தன்னை அப்படி அல்லாஹ்க்கு அர்ப்பணிச்சாங்க, முஸ்லிம் ஆனாங்க, முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம், சரண்டர் ஆகிறது, அடிப்பணிகிறது, மூளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை, ஒரு எஜமான ஒரு வேலையை சொன்னா அடிமை செய்யும், கேள்வி கேட்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் செய்யறாங்க. மேலான பெரியாரே சொல்ல இரண்டாவது வஜசதஹு அலன்னிரான், தண்ட உடம்ப கொடுத்தாங்க நெருப்பு, நெருப்பு கொடுத்தாங்க. மேலான பெரியாரே சொல்ல நெருப்புக்குள்ள விழ போறாங்க. மலாயிக்கமார் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன உதவி தேவை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, நான் நெருப்பிலே விழுந்து கரிவதை பார்க்க அல்லாஹ் ஆசைப்படுகிறானா? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிய தயார், கறிகட்டையாக தயார். ஏன் அல்லாஹ் என்னை அந்த கோலத்தில் பார்க்க ஆசைப்படுகிறானா? நான் தயார். அப்படி இல்லையா, அல்லாஹ் விரும்பினா என்னை காப்பாற்று. பாருங்க அடிமையோட பதில், அடிமையின் பதில், நான் கறிவரை பார்க்க ஆசைப்படுகிறானா? கறிய தயார். பாதுகாக்க விரும்புறானா? பாதுகாக்கட்டும். சகோதரர்களே நெருப்புல விழுந்தாங்க, எவ்வளவு நேரமாச்சு அல்லாஹ்க்கு அதை குளிராக்க, எவ்வளவு நேரமாச்சு? ரெண்டு அவர் ஆச்சா, மூணு மணி நேரம் ஆச்சா, பெரிய மழைகள் பெய்ததா? இல்ல, அல்லாஹ் கையில ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. முழு உலகத்துடைய படைப்பு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் கையில கண்ட்ரோல வச்சிருக்கான். அமுக்கி விட்டான்னு வைங்க கடல் சுனாமி ஆயிரும், அமுக்கி விட்டானா பூமி அதிர்ச்சி ஆயிரும், அமுக்கி விட்டானா நெருப்பு குளிராகும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நெருப்பு பத்துது சூடு இல்லை, நெருப்பு அணைக்கல் அல்ல, நெருப்பு பத்துச்சு சூடு இல்லை. உதாரணமாக பாருங்க, வீட்டுல பொஞ்சாரி மாப்பிள்ள உட்கார்ந்து ஏதாவது பாத்துக்கிட்டு இருப்பாங்க, பாங்கு சத்தம் கேட்கும், பொஞ்சாரி சொல்லுவா எங்க பாங்கு சொல்லுது, அப்படியா? உடனே பாங்குக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு, என்ன அந்த ரிமோட்டுக்கு மேல இடமும் இருக்கும், அதை அமுக்குவாரு. கதை செய்தி அப்படியே போகுது, சத்தம் காணும், சத்தம் இல்லை. பாங்குக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? பாங்கு முடிஞ்ச பிறகு அமுக்குவாரு, சத்தமும் போகும் விஷயமும் போகும். வேளாண் பெரியார்களே, அல்ல அமுக்கி விட்டான், நெருப்பு பத்தின சூடு இல்லை. மேலான பெரியார்களே, நெருப்புக்குள்ள அல்லாஹ் ஏசி ஆக்கினா ஒரு ஈமான்தாரிக்கு, அல்லாஹ்வை பயந்தவனுக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஏசிக்குள்ள நெருப்பா இருக்கு, ஏசிக்குள்ள வேறுக்குது, ஏசிக்குள்ள நிம்மதி இல்லை, ஏசிக்குள்ள பிரச்சனை. மேலான பெரியார்களே, எந்த பாவத்தை லேசா நினைக்காயே, எந்த நன்மையை லேசா நினைக்காயே. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை தான் சொல்லி தராம இருந்தாங்க? சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த உம்மத்துக்கு என்ன தேவை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. துபாய் என்ற பள்ளிக்கு போன நோம்பு துறக்கிற நேரம், அங்கே பால் கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்க, முகம் மாறு. சஹாபியர் பார்க்கறாங்க, பால் குடிச்சா நபியுடைய முகம் மாறுது, என்ன காரணம்? சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த பால்ல என்ன கலந்தீங்க? சஹாபியர் சொன்னாங்க, கொஞ்சம் சுவையா இருக்கட்டும் தேனை கலந்தோம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேனை ஒரு நேரமும் பாலை இன்னொரு நேரமும் சாப்பிட்டு இருக்கலாமே, ஏன் வீண் விரயம் செய்யுங்க? சுபஹானல்லாஹ், பால்ல தேனை கலக்க விரும்பாத நபி என்ன சொல்றாங்க? வீண் விரயம் வேணாம், நீ இன்னொருத்தரவ தேனை சாப்பிடலாம், இன்னொருத்தரவ பாலை சாப்பிடலாமே, ஏன் கேட்கறீங்க? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த உம்மத்துக்கு அஞ்சு விஷயம் சொல்றாங்க, சொல்றாங்க. பாருங்க எப்படிப்பட்ட நபின்னு, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தியாமத் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்துக்கு படிப்படியான சம்பவம் அதுக்கு திசையை திருப்புறாங்க, சொல்றாங்க. முதலாவது, யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நடுத்தரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களை மௌத் வரை பணக்காரனாகவே வைப்பான். முதலாவது நடுத்தரமான வாழ்க்கை, நடுத்தரமான வீடு, நடுத்தரமான வாகனம், நடுத்தரமான சாப்பாடு, நடுத்தரமான திருமணம், நடுத்தரமான செலவுகள், எல்லாம் நடுத்தரம். ஔசத் ஔசத் ஔசத் கைருல் உமூரி ஔசாதுஹா சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். காரியங்களில் சிறந்த காரியம் நடுத்தரமான காரியம். மேலான பெரியாரே சொல்ல, ஆகையால் யாரு தன்னுடைய வாழ்க்கையை நடுத்தரமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ மௌத் வரைக்கும் அல்லாஹ் பணக்காரனாகவே வைப்பான், இன்னொத்த கையேந்த வைக்க மாட்டான். ரெண்டாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சகோதரர்களே கேட்கின்ற விஷயத்தை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்றாங்க, இந்த உலகத்திலே யாரு வீண் விரயம் செய்வார்களோ அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே ஏழையாக்காமல் மௌத்தாக மாட்டான். மேலான பெரியாரே சகோதரர்களே, ஜப்பான்ல இருக்கும் பொழுது ஒரு ஆளை சந்திச்சு, ஒரு 60-70 வயசு இருக்கும், புல்லு வெட்டுறாரு மெஷின்ல, முட்டுக்கால் போட்டு உட்கார்ந்து கால் ரெண்டுல கரகச்சு அப்படியே கருத்து போயிருக்கு. புல்லு வெட்டுறாரு, சொல்ற அதுலே துவா செய்யுங்க. ஏன் புல்லு முளைய? ஏன்னா புல்லு முளைஞ்சதான் அவருக்கு தொழில் கிடைக்கும். புல்லு முடிஞ்சா தொழில் இல்ல. நான் சொன்னேன், சரி 60-65 வருஷம் ஆயிருச்சு, அமல் செய்யற காலத்துல ஜப்பான்ல வந்து புஞ்சாதி புள்ளையெல்லாம் விட்டு புள்ள வெட்டுறீங்களே, ஏன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, ஹசரத், நான் வசதியா தான் வாழ்ந்தேன், நல்லா தான் வாழ்ந்தேன். என்னுடைய மூத்த மகளுக்கு திருமணம் இருந்துச்சு, அந்த மூத்த மகளுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய அவளுக்கு உடுதுணிகள் வாங்கி, அவளுக்கு புடவை வாங்கி, அவளுக்கு தேவையான சாமான் வாங்கி, நாங்க சிங்கப்பூர் போனோம். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நம்முடைய கூட்டம் குடும்பம் போய் துணிமணிக்கு காசு சொல்லல. அவர் பிரயாணம், பிளைட் டிக்கெட்டு, அங்க தங்கின ஹோட்டல் சார்ஜ், அங்க சாப்பிட்ட விஷயம், அங்க பிரயாணம், அத்துணைக்குமே 10 லட்சம் செலவாச்சு பிரயாணத்துக்கு. சுபஹான அல்லாஹ். இன்னைக்கு என்ன பண்றாரு? ஜப்பான்ல புல்லு வெட்டுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் பொய்யாகாது. சகோதரர்களே, வீண் விரயம் செய்கிறாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பால்ல தேனை கலக்க விரும்பாத ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய திருமணத்தை பார்த்தா, நம்முடைய செலவை பார்த்தா, நம்முடைய வீட்டை பார்த்தா, சுபஹானல்லாஹ், கண்ணியமான வீடு கட்டுறது தப்பு இல்லை, அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். வீடு கட்டுற நோக்கம், தனக்கு அல்லாஹ் ஒரு வசதி தந்திருக்கிறான், தேவையான மாதிரி கட்டிக்கிறலாம். ஆனால் வீட்டை எப்படி கட்டுறாரு? கொஞ்சாதிக்கு சொல்றாரு, இந்த ஊர்ல நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. எதை வச்சா? வீட்டை வச்சு. நான் யாரு ஊர் விளங்கணும், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. என்னுடைய மகள திருமணத்தை செஞ்சு காட்டுறேன் பாரு. யாருக்கு காட்டு? யாருக்கு காட்டு? சோதர்களே, மேலான பெரியார்களே, அர்ரிஜாலு கவ்வாம், அல்லாஹ் சொல்றான் ஆண்களை கவ்வாம்கள், நிர்வகிக்க கூடியவர்கள். எந்த வீட்டை, எந்த ஊரை, எந்த நாட்டை பெண்கள் ஆளுவார்களோ அது உருப்படாது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உருப்படாது. வீட்டை ஆளணும் ஆண், ஊரை ஆளணும் ஆண், நாட்டை ஆளணும் ஆண். பெண்கள்கிட்ட மஷூரா கேளுங்க, கட்டுப்பட்டுறாயே. மனைவி சொல்றா, மாபல் எல்லாம் மாபல், இந்த மாபல் இருக்கே அதை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சான். பக்கத்து வீட்டுக்காரர் மலேசியால மாபல் கொண்டாரா, நீ இந்தோனேஷியா கொண்டு வா. இருக்கிற மாபலை உடைத்து 15-20 லட்சம் செலவு பாத்ரூமுக்கு. பாத்ரூமுக்கு டாய்லெட் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வருவோம். அதற்கு சகோதரர்களே, 50 லட்சம் செலவழிச்சு டாய்லெட் கட்டினாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுதான் போய் செய்ய போறோம். அங்க வேற வாசமா ஒண்ணு வராது, அதேதான், வேற வித்தியாசமா ஒண்ணு வராது. மேலான பெரியார்களே, ஆகையால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் எங்களை கண்ணியமா வேலை வச்சிருக்கிறான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றீங்க, ஒரு 50 ரூபா கொடுத்தீங்க, 100 ரூபா கொடுத்தீங்க, ஜஜாக்கல்லா கயிறுனாரு, சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவர் அந்த 100 ரூபா எடுத்துக்கிட்டு சாராய கடைக்கு போற, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? சோலை ஜெயில இருக்கிற நாங்க அல்லாஹ் ஜெயிலை போல வாழ வைக்கல. நம்முடைய ஏரியால வந்து பாருங்க, பெண்கள் படுகின்ற பாடை. ஆண்களை பத்தி பேச வரல, எங்க ஏரியால பெண்களை பாருங்க, 6 மணிக்கு அந்த மலைக்கு மேல ஏறணும், கொழுந்து பிக்கணும், 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ பிச்சாதான் அவளுக்கு காசு. மழை பெய்யும், அட்ட கடிக்கும், கூதல் காலம், அவ பிப்பா அந்த 2 விரல்கள் திமித்திரும், அவளால பிக்க முடியாது. குழந்தை அங்க கத்துது, குழந்தையை பார்க்க முடியாது. குழந்தை கிடைச்சா 3 நாள் 4 நாள் லீவ், பிறகு அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு மடுவம் கட்டிருக்கு, அதுல போய் புள்ளைய போட்டோணும். 2 மாச புள்ளே 3 மாச புள்ளே துடிக்க துடிக்க அந்த தாய் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த வளர்க்கிடத்துல போட்டுட்டு அவன் மலைக்கு மேலேறி கொழுந்து பிக்கிறான். இஸ்லாமிய பெண்களை எங்கேயாவது மலைக்கு மேல கொழுந்து பிக்க வச்சானா? சுபஹானல்லாஹ். மாப்பிள்ளை சொல்றா, இந்த பாருங்க, நீங்க வாஷிங் மெஷின் வாங்கி தந்தீங்க, அது துணியெல்லாம் துவைச்சி வருது சரிதான், காஞ்சி வருது இல்லையா பாத்தீங்களா? வாஷிங் மெஷின் எப்படி வேணுமா? கழுவி புழிஞ்சி காஞ்சி வரணும். சுபஹானல்லாஹ். வேளாண் பெரியார்களே, வேணான்னு சொல்லல, யாருக்கு வசதிக்கோ பிரச்சனை இல்லை. வசதி இல்லாதவர்கள் அவர் 2 தட்டு கட்டினா கட்ட போயிடாயிங்க, அவர் 2 தட்டு வீடு வாங்கிட்டா வாங்க போயிடாயிங்க. அல்லாஹ் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறா, பொருந்திக்கோங்க. சூரியனை படைச்சல்லாம் அவனுக்கு தெரியும் சூரியன் எங்க வைக்கணும், அங்க வச்சிருக்கிறான். கடலை படைத்தல்லாம் அதை எங்க வைக்கணும், அங்க வச்சிருக்கிறான். மனிதனை படைத்தல்லாம் யார் யாருக்கு என்ன முகம், யார் யாருக்கு என்ன குரல், யார் யாருக்கு என்ன என்னுடைய நிறம், யார் யாருக்கு என்ன முகத்தை பங்கு வச்ச அல்லாஹ் குணத்தையும் பங்கு வச்சிருக்கிறார், பணத்தையும் பங்கு வச்சிருக்கிறார். ஏழைகள் ஏழைகளாக இருங்க, பணக்காரன் பணக்காரராக இருங்க, முயற்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரியத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் தந்த கோட்பாட்டுக்குள்ளே வட்டி எடுத்து ஓடி எடுத்து பினான்ஸ் பண்ணி தன்னுடைய ஊட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு இப்படி பணக்காராக அவசியம் இல்லை, அது நீடிக்காது சோதரிகள். முயற்சி பண்ணுங்க, முடியலையா தக்தீரை பொருந்திக்கோங்க, முயற்சி பண்ண வேணாம்னு சொல்லல. மேலான பெரியாலே சோழலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு வீண் விரயம் செய்வானோ மௌத்துக்கு முன்னால் எல்லாம் ஏழையாக்காமல் மௌத்தாக்க மாட்டான். நிறைய பேர் பங்களூர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஒன்று இல்லை, பெரிய பெரிய அகலக்கால் வச்சு பெரும் பெரும் ஆட்களாக போய் தொல்லை ஒண்ணுமில்லா போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும் வசதியானவங்க இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச சொத்து. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச சொத்து, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச சொத்து, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சொத்து, அதை பாதுகாக்கணுமா இல்லையா? அதனால் அந்த காசை பணத்தை அல்லாஹ் எங்க செலவழிக்க சொல்றானோ செலவழிக்கிறதுல கயிறு. மூணாவது சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யார் அதிகமாக ஓமன் அக்ஸர் அதிகரல்லாஹ் அஹப்பஹுல்லாஹ், இவன் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ் தான் லாபம், அல்லாஹ் தான் நஷ்டம் தாரான், அல்லாஹ் தான் சகல காரியத்தையும் செய்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றானோ அல்லாஹ் அவனை நேசிக்கிறான், அன்பு வைக்கிறான். ஆட்சியை கொண்டு ஒண்ணும் இல்ல, நீளத்தை கொண்டு ஒண்ணும் இல்ல, பச்சையை கொண்டு ஒண்ணும் இல்ல, அதிகாரத்தை கொண்டு ஒண்ணும் இல்ல, அறிவு திறமை திட்டம் இல்ல. கலிமாவுடைய முதல் வார்த்தை லா இல்ல, அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது சொல்லுங்க லா இல்ல இல்ல, அல்லாஹ் கொண்டுதான் எல்லாம், பணத்தால் அறிவால் திறமையால் இல்லை இல்லை. சோதர்களை வரலாறை புரட்டி பாருங்கள், வரலாறை புரட்டி பாருங்கள், நம்ருதை விட பணக்காரர் யாரு? யார் இந்த உலகத்தில் நம்ருதை விட பணக்காரர்? யாரை தலைவர் விக்ரமாவுத்திய காரூன், காரூனை விட பணக்காரர் யாரு? இன்னும் பூமிக்கடியில் போறான், பூமிக்கடியில் போறான். சோதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தான் எல்லாம். யாரும் எதையும் மனசுல போட்டு அலட்டிக்கிற தேவையில்லை. சோதர முஸ்லீம்களுக்கு எது நடந்தாலும் கைதுதான், எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு சோதனை. அல்லாஹ் காரணம் குர்ஆன்ல சொல்றான், ஏ ஏ முதலாவது முஸ்லீம் என்றாலே அவளுக்கு சோதனை தான் இந்த உலகத்தில். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னா அயுத்ரகு அயகூலு ஆமன்னா, நாங்க முஸ்லீம் ஆயிட்டா மூமின் ஆயிட்டா உங்களெல்லாம் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முஸ்லீம் தான் சோதனை தான். அதுவும் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாலு விஷயம் சொல்றான். ஒன்னாவது ஒலி அலமல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், நான் உங்களுக்கு சோதனையை தாரேன், மனைவியால குழந்தையால உடம்பால நாட்டால ஆட்சியால காபிர்களால சோதனை தருவதின் முதலாவது விஷயம் என்ன? உங்கள யாரு ஈமான்தார் என்று சோதிக்க. அதனால சோதர்களே, எந்த நிலைமையிலையும் அல்லாஹ்வை மறந்து பேசுகிறாய், என்னடா இது முஸ்லீமா பிறந்ததே தவறா போல தெரியும். அங்கே பர்மால கொள்றான், இங்க கொள்றான், அங்க கொள்றான், எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சோதனை, முழு காபிரும் சேர்ந்துகிட்டான். சோதர்களே, உள்ளத்துல ஈமான் கெட்ட வார்த்தையோ சிந்தனையோ வந்துடக்கூடாது. சொல்லுங்க, மூமினுக்கு கடுதி கிடையாது, ஹைரும் ஹைருதான் ஷர்ரும் ஹைருதான். முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு கெடுதியும் கயிறுதான், கயிறுதான். அதனால அல்லாஹ் முதலாவது சோதிக்கிற காரணம் உங்களை ஈமான்தாரி யாரு என்று பார்க்க. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சில பேரை ஷஹீதாக ஷஹாதத்தை மௌத்தை கொடுக்க. சகோதரர்களே, நோம்பல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நெருப்புலையும் எண்ணெயிலையும் ஆத்திலையும் எத்தனையோ பேர்கள், அந்த சின்ன பிள்ளை என்ன தவறு செய்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்னது தானே தவறு. தோலை ஷஹீத் ஷஹாதத்துடைய மௌத்தில் ஏசி இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பெரிய நியமத் ஈமான், ஈமானுக்கு அடுத்த பெரிய நியமத் ஷஹாதத். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஷஹாதத்துல மௌத்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது இந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்துல மூணு கூட்டம் தான் நுழைவாங்க. லா யதுகுலு இல்லா நபி வஸ்தீக் வஸ்ஷுஹதா, அந்த அது இந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழைய நபியா இருக்கணும் அல்லது சித்திகா இருக்கணும் அல்லது ஷஹீதா இருக்கணும். வேளாண் பெரியார்களே, உங்களை சில பேரை ஷஹீதாக்கே. மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், வலியுமஹ்யஸ் அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு சில சோதனைகள் வருது இல்லையா, பிரச்சனைகள் வருது இல்லையா, நோக்கம் என்ன, உங்க சில பேர பாவங்களை மன்னிக்க. நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், நாலாவது சொல்கிறான், உலகத்தில் இன்னைக்கு குஃபர் தலை விரித்து ஆளுகிறது. முஸ்லிம்களை அடிக்க பார்க்கிறாங்க, பள்ளிகளை மதரசாக்களை உலமாக்களை தனவந்தர்களை குறிவைக்கிறார்களா, கோபம் வந்து விட்டதா, அழிக்க பார்க்கிறார்களா. அல்லாஹ் சொல்கிறான், காபிரி, நான் ஏன் தரமா இப்படி செய்கிறேன், காபிர்களை அழிக்க போறேன், அழிக்க போறேன். ஆடோ மாடோ அறுத்து போட்ட உடனே துடிக்க, எப்ப சாவ போதோ அப்பதான் அதிகமா துடிக்கும். சோழர்களே, குபுரு சாக போகுது, உலகத்துல குபுரு அழிய போகிறது. ஆகையால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கெடுதி இல்லை. ஒன்று ஈமான சோதிக்கே, இரண்டாவது சுகலாக்கே, மூணாவது பாவங்களை மன்னிக்கே, நாலாவது உயம் மக்கள் காபிரி, இந்த காபிர்களை அல்லாஹ் அழிக்க போகிறான் சொல்றேன். ஆகையால் கெடுதி இல்லை, கயிறு தான். ஆனா நம்முடைய பாவங்களே, நம்முடைய அமல்களே நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம அல்லாஹ்க்கு சீராக, அல்லாஹ்க்கு நேராக நடக்கிறோமா? மேலான பெரியாலே சொல்ல, நாலாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது சொல்றாங்க, மன் தவாபா லில்லாஹ் ரஃபஅல்லாஹ், எவன் பணிஞ்சு போவானோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து போகிறானோ, அவனை அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். அஞ்சாவது சொன்னாங்க, ஓமன் தக்கப்பரவதாவுல்லாஹ், இவன் பெருமை அடிப்பானோ, பெருமை பெருமை, வாகனத்தால் பெருமை, வீட்டால் பெருமை, வெக்கம் கட்ட ஈமான்தாரி தன்னுடைய மனைவியை அலங்கரிச்சு ரோட்ல கூட்டு போறான். என்னதான் நாலு பேர் பார்த்து சூப்பர் சொல்லணுமா, இன்னால் இல்லாகி வைனாலே தான் பெருமை. பெஞ்சாதியாரே, பெஞ்சாதிய பொண்ணு பார்க்கற எப்படி, பொண்ணு போய் பார்க்கறது அடங்கி உடங்கி நல்ல வீட்டை அனுசரிச்சு இருக்கிற பொண்ணு இல்ல, ரோட்ல கூட்டு போற மாதிரி இருக்கணுமா. எப்படியா அம்மா, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, ரோட்ல கூட்டு போகணுமா, நாலு பேர் பார்த்து நல்லா எண்ணணுமா. ஒருத்தன் போய் பொண்ணு பார்த்தானா, சொன்னானா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா என் கூட்டாளிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னா, உன் கூட்டாளி கிட்டயா, ஏண்டா இப்ப நீ முடிக்க போறியா, உன் ஃப்ரெண்டு முடிக்க, இல்ல அவன் சொன்னாதான் முடிப்பேன். சொல்ல, நான் கட்டுக்கதை சொல்லல, மிம்பர்ல ஒருவோட ஈமான் கெட்டவன் தன்னுடைய நண்பன் சரின்னா தான் முடிப்பான். இன்னால் இல்லாத இன்னாலேதான் வேளாண் பெரியார்களே, எதனால் பெருமை, எதனால் பெருமை, சில கூட்டம் குடும்பம் சேர்ந்து அவங்க நகைகளை நிறுக்கிற வருஷத்துக்கு ஒருக்கா, யார்ட குடும்பத்தில் நகை அதிகமா பெருமை, நான் 5 கிலோ வச்சிருக்கேன், ஜனத்தோஸ் கிடைச்சிருமா. மேலான பெரியார்களே, என்ன பெருமை, யாரு பணிந்து போகிறானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான், இவன் பெருமை அடிப்பானோ அவன் அல்ல அட்ரஸ் இல்லாமக்குவான் சொல்லாதே. இது 5 விஷயம் எப்ப சொன்னாங்க, பால்ல தேனை கலந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பாலிலே தேனை கலப்பது தப்பு இல்லை, தேன்ல பாலை கலக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நபி முஹம்மத் கொடுக்கறத பாத்தீங்களா, மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த நெருப்பு குளிராட, மூணாவது தன்னுடைய பிள்ளையிட கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க, சுபஹானல்லாஹ். அதுதான் ஹஜ்ஜி, தண்ட பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, 10 பிள்ளை இல்ல, கூட்டிட்டு போறாங்க பாசாருக்கு, இல்ல தாம வாங்கி கொடுக்கல, சைக்கிள் வாங்கி கொடுக்கல, பைக் வாங்கி கொடுக்கல, பாப்பா பாப்பா எங்க கொண்டு போறீங்க, மகனே நான் உனே கொண்டு போறேங்க தெரியுமா, இன்னி அராபின் மனாமி அன்னி அது போக்க சொந்தூர், நான் கனவுல கண்ட உனே அறுக்கிற மாய், நான் அதுக்குதான் கொண்டு போறேன். உன் அபிப்பிராயம் என்ன, சோல்ல சரின்னா வெட்டவும் மாட்டேனா விட்டுறவும் இல்ல, நீ சரின்னு சொல்லி, சரின்னாலும் வெட்டுவேன் மாட்டேனாலும் வெட்டுவேன், ஆனா சரின்னு சொல்லி நன்மையில பங்கெடுத்துக்கோ. கூட்டு வைத்தாக மகன் சொல்றாரு, புளிக்கு போறது பூனை ஆகுமா, வாப்பா நீ என்ன கண்டிக்கிறோம் செய்ய, இஸ்மால் மாத்து உமர் சோல கொண்டு போனாங்க, சொல்றாங்க இஸ்மால் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா என்னை அறுக்கிற நேரம் கை காலம் ரொம்ப இறுக்கி கட்டாயிங்க, ஏன் அல்லாஹ் சொல்லுவான் புள்ளைய வற்புறுத்தி இறுக்கி கட்டி அறுத்ததாக, இல்ல லூசா கத்துங்க, அது மாத்திரமல்ல பாப்பா என்னை அறுக்கிற நேரம் முகத்தை பாக்காதீங்க, இறக்க வந்து விட்டுருவீங்க, அடுத்தது மாத்திரமல்ல பாப்பா அறுக்கணும் வேகமா அறுத்துருங்க, மெதுவா அறுக்காதீங்க, பிறகு பாப்பா என்னுடைய சட்டையெல்லாம் கலட்டி வச்சிருங்க, எந்திரமா அதுல அதுல ரத்தம் பட்டா என் தாய் தாங்க மாட்டான். சொல்ல, இது ஒரு சாதாரணமான விஷயமா, எங்க பிள்ளைக்கு யாருக்காவது ஏசினா விட்டுருவோமா, என் பொஞ்சாதியை அடிச்சிருவீங்க விட்டுருவோமா, எங்க வந்தாரு, எங்க மனைவி, அவ பெத்த புள்ளே, அவ அடிக்க கொலை, என்ன பண்ணீங்க? ஒரே அடிச்சு அடிச்சு அடிச்சு பிள்ளைக்கு கோபம் வருது, மனைவி அடிச்சா. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனுஷன் இல்லையா? மேலான பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆத்திரம், வார்த்தைகளை கேட்டு இருந்தாலும் குப்பரை படுக்க வச்சு ஒரு முட்டம் கால முதுகுக்கு மேல வச்சு தலைமுடிய பிடிச்சு இழுத்து கத்திய வைக்கிறாங்க. மலாய்க்கமார் அழுகிறார்கள் சோழர்களே, மலாய்க்கமார்கள் இந்த உலகத்துல மலாய்க்கமார் தேம்பி தேம்பி துடிச்சு துடிச்சு அழுகிறது ரெண்டு விஷயத்துக்காக. ஒண்ணு தாய்ப்புல, தாய்ப்பிலே நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு ஓடினாங்களே அந்த நேரம் துடித்து துடித்து அழுதாங்க மலாயக்கத்துமார்கள், யா அல்லாஹ் என்ன நடக்குது உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தி. இரண்டாவது மலாயக்கத்துமார்கள் தேம்பி தேம்பி அழுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல கழுத்துல கத்திய வச்சவங்க. சகோதரர்களே, அல்லாஹ் அவனுக்கு ஒண்ணும் தெரியாவையில்லே, கத்திய படைச்சது அல்லாஹ், அதை அறுக்கிற அந்த சக்தியை கொடுத்த அல்லாஹ். அவன் சொல்லுகிறான், கத்திய பார்த்து அறுக்காதே. அறுக்குமா? அறுக்குமா? நெருப்பை பார்த்து சொன்னா கரிக்காதே, கத்திய பார்த்து சொன்னா அறுக்காதே. இது அறுக்காது, அது கரிக்காது. நெருப்ப படைச்சல்லா, கத்திய படைச்சல்லா. மேலான பெரியாலே சொல்லே, நாலாவது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நல்ல குணம், ஏழைகளுக்கு விருந்தளிக்கிறவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ் தஆலா ஹதீஸ் உபைத் இப்ராஹிம் முக்ரமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கவனித்து செய்து உமக்கு வந்ததா? இந்த நாலு விஷயம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தா சொல்றான். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் மௌத்த வச்சிருக்கிறான். குறிப்பிட்ட கால வாழ்க்கை, கபருக்கு ஒண்ணும் வராது, திடீர் திடீர் மௌத்துகள். மௌத்துக்கு சோதர்களே காரணம் தேவையில்லை, காரியம் தேவையில்லை, வயசு தேவையில்லை. எப்படி வந்தோமோ அல்லாஹ் நாடி அப்படி அல்லாஹ் நாடி போயிடுவோம். போவதற்கு முன்னால் பயந்து கொள்ளுங்க. நபிமார்கள் பயந்தது போல, சஹாபிகள் பயந்தது போல, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அஃதலுல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துள்ளே ஆக சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சுபோ தொழிக்கு வந்தாங்க, அவன் குத்திய குத்திலே சிறுகுடல் அறுபட்டு எது குடிச்சாலும் வெளியே வந்துடும். மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க, மயக்கம் சொல்ல மயக்கத்தில் இருக்கிறாங்க. கடைசி காலகட்டம் வாங்க சொன்னா மயக்கம் போயிடும், அதுக்கப்புறம் மயக்கம் வாங்க சொன்னே மயக்கம் போயிட்டு சொல்லுவாங்க, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை, தொழுகை இல்லாத இஸ்லாத்துல பங்கு இல்லை. நான் தொழுவோனும், நான் தொழுவோனும். எப்படிப்பட்ட ஈமான்தாரி, மயக்கத்தில் இருக்கிறாரு, வாங்க சொன்னா மயக்கம் போகுது. நம்ம நோயாளிய பாத்தீங்களா, நல்லதான் பேசியிருப்பார், வாங்க சொன்னா அப்படியே பார்த்துருவார். நல்லதானப்பா பேசியிருந்தேன், இல்ல வாங்க சொன்னா மயக்கம் வந்துருமா அவருக்கு? மயக்கம் வந்துடும். மேலான பெரியார்களே, ஈமாண்ட குளறுபடி மேலான பெரியார்களே, இப்ப அது உமர் அல்லாஹ் கடைசி காலகட்டம். அவங்க சொல்றாங்க, மகனே எனக்கு ஒரு கடைசி ஆசை வாழ்க்கையில, கடைசி ஆசை என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பக்கத்துல அபூபக்கர் அடங்கியிருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல ஒரு இடம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஆயிஷா நாயகி அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஆசையா இருக்கு அந்த இடத்துல நான் அடங்க பெறுவதற்கு, ஆனா ஆயிஷா அந்த இடத்தை விட்டு தருவாளோ தெரியல, போய் கேளு மகளே என்று சொன்ன உடனே அப்துல்லா உமர்லாவுடைய மகன் ஓடோடி வாராரு, வந்து சொல்றாரு, யா மஹாத்து மூமினின், மூமின்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷாவே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபுடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாயே, கேட்டார் என்ன வேணும்? என்னுடைய தந்தை, என்னுடைய வாப்பா, அந்த ஹதரத் ரசூலுல்லாஹ், அதற்கு பக்கத்தில் அபூபக்கர், அது பக்கத்தில் இடத்தே எங்க வாப்பா அடங்குறதுக்கு ஆசைப்படுறாரு, அதை தருவீங்களா தாயே? மேலான பெரியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எனக்கு ஆக விருப்பமான இடம் அந்த இடம் தான். ஏ அதற்கு பக்கத்துல யாரு? என்ன வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பக்கத்துல யாரு? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இந்த இடத்தை விட்டு தர முடியுமா? இருந்தாலும் இருந்தாலும் அந்த இடத்துக்கு என்னை விட உமர் தகுதிதான். நான் தந்துட்டேன்னு போய் சொல்லுங்க மகனே தான் ஓடி வாரான அபுஷிரியாபத்தா, அபுஷிரியாபத்தா, என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே, சுப சோபனம் பெறுங்க, சுப சோபனம் பெறுங்க. ஆயிஷா நாயகி அந்த இடத்தை உங்களுக்கு விட்டு தந்துட்டாங்க. சகோதரர்களே பாத்தீங்களா, நம்முடைய முன்னால வாழ்ந்த சீதேவிகளோட வாழ்க்கையே இன்னைக்கு ஒரே உம்மட வயிற்றுல இருந்து, ஒரே உம்மட வயிற்றுல இருந்து பிறந்து, ஒரே உம்மட்ட பால் குடிச்சு, நானா தம்பி சண்டே என்ன சண்டே, சுபஹானல்லாஹ், ஒரு பிலாமரம் ரெண்டடி ரோட்டு, வாப்பா மகன் சொல்றான் நானும் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், பாப்போம் யாரு வைக்கிறேன், தம்பி சொல்றான் பாப்பண்டா யாரு வைக்கிறேன்னு பாப்போம், சுபஹானல்லாஹ், சண்டே ரெண்டடி காடி, ஒரு பிலாமரம், பிறகு வழக்கு வழக்கு பேசி பேசி பேசி இருக்கிற சொத்தெல்லாம் வித்து வித்து கடைசியில பிலாமரம் மட்டும்தான் மிச்சம். இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறான், அதை ரெண்டா வெட்டி பாதி பாதி எடுத்து அதையும் வித்து அப்பையும் வழக்கு பேசும். சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, நான தம்பி கோபமா, சகோதர சகோதரிகள் கோபமா, குர்ஆன் அல்லாஹ் மூணு தவிக்கிறான், தவிக்கிறாங்க, நல்லவட துவால பங்கு இல்லை, அரபால துவா கபூல் ஆகாது. சகோதரர்களே இது என்ன சொல்றா, குர்ஆன் அல்லாஹ் சபிக்கிறியா, சபிச்சுக்கோ, மலாய்க்கமார் சபிக்கிறீங்களா, சபிச்சுக்கோங்க, அரபால துவா கபூல் இல்லையா, பிரச்சனை இல்லை, ஆனா நான் பிலாமரத்தை விட மாட்டேன். சுபஹான அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்தை விட்டு கொடுக்கறா வாசிக்கிறா, அப்படி இடம் கிடைக்குமா? சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகனே நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோவு என்ன தந்திருப்பான், அதனால நான் மௌத்தா போன பிறகு என்னை கொண்டு போய் வைத்து அனுமதி கேளு, அனுமதி தந்தா அடக்கு, அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் அடக்கிற அந்த அந்த ஜன்னத்து வக்கீல் அடக்கு. மேலான பெரியார்களே, இப்ப ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா யாரோங்க, அவங்க சொல்றாங்க, மகனே எனக்கு பயமா இருக்கு, அல்லாஹ்ட்ட போ பயமா இருக்கு, 11-12 வருஷம் ஆச்சு, அது மாத்திரமல்ல 60-63 வயசு வாழ்க்கை, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டேன், படைத்த அல்லாஹ்க்கு முன்னால போய் நான் எப்படி நிற்பேன், எனக்கு பயமா இருக்குது, என்ன தூக்கி இந்த சுடுமணலுக்கு மேல வைங்க என்று உமர் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு ஜாஃபர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன் சொல்றாங்க, வேண்டாம் உமரே வேணாம், உங்களை தூக்கி இந்த சுடுமணலுக்கு மேல நாங்க எப்படி வைப்போம், உங்களை பத்தி ரசூல் சொல்ல இப்படி சொல்லலையா, அப்படி சொல்லலையா என்று சொல்லும் பொழுது சொல்றாங்க, இல்ல இல்ல, என்ன தூக்கி சுடு மணலுக்கு மேல வைங்க, இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது இந்த உமர் மீது அல்லாஹ் இரக்கப்பட மாட்டானா, என்ன தூக்கி வைங்க, அந்த காட்சியை பார்த்தாவது அல்லாஹ் இரக்கப்பட மாட்டானா. சகோதரர்களே, நம்ம என்ன அமல் செய்து வச்சிருக்கிறோம், என்ன தைரியத்தில் வாழ்றோம், என்ன கட்டு சாதனம் இருக்கு, சுபவுக்கு முழிப்பு வராத ஈமான், சுபவுக்கு பெட்ஷீட்டை தூக்கி வீசி பள்ளிக்கு வர முடியாத ஈமான வைத்துக் கொண்டு நம்ம மூத்தா பைத்தா கபூர்ல கேட்பாங்களே, ஓ ரப்பு யாருன்னு, ரப்பு அல்லான்னு பதில் வருமா, சோதர்களே வருமா, ஏண்ட ரப்பு அல்லான்னு வருமா, அல்லாஹ் பாதுகாக்கணும், 20-20 நடக்குது, கிரிக்கெட் நடக்குது, மகரிப் இல்ல, இஷா இல்ல, சுபா இல்ல, சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வ பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் நீலம் கெட்டவன் அல்ல, அல்லாஹ் சுயநலவாதி இல்ல, அல்லாஹ் சந்தர்ப்பவாதி இல்ல, ஒரு தாய் விட 70 மடங்கு பாசம் உள்ளவன் தான் அல்லாஹ். மேலானவர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிர்பந்தமாக தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்டது. சின்ன பிள்ளைய போல கால மண்ணில் அடிச்சு அடிச்சு மண்ண தூக்கி தலையில போட்டு, வல்லகயா உமர் இல்லம் யஸ்ஃபிரு லக ரப்புக், உமரே உமரே உனக்கு நாசம் தான், உனக்கு நாசம் தான், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யாவிட்டால், அல்லாஹ் உன் மீது கருணை காட்டாவிட்டால், உமரே உனக்கு நாசம் தான், உனக்கு நாசம் தான். சுபஹானல்லாஹ். மலாயிக்கத்துமார்கள் நம்முடைய சஹாபிகள் அழுகிறாங்க சோதர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி காட்சியை பார்த்து. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கம் சந்தேகமா, அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் ஃபில் ஜன்னா, ஜுபைரும் ஃபில் ஜன்னா, உபைதா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, ஸஅதும் ஃபில் ஜன்னா, ஸஈதும் ஃபில் ஜன்னா. 10 சஹாபிகளோட பேரை ஒரே தடவையில சொல்லி 10 பேரும் சுவர்க்கவாதி நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சந்தேகமா சந்தேகமா சகோதரர்களே, சொன்னாங்களே ரசூலுல்லா, உமரே நீ போற பாதையில கூட சைத்தான் வரமாட்டா, உனக்கும் சைத்தானுக்கும் சரி வராது. லவ் சலக ஃபஜ்ஜன் கைல ஃபஜ்ஜி கயா உமர், உமரே நீ இந்த தெருவுல போனா அடுத்த தெருவுல சைத்தான் போவா, சைத்தான் உனக்கு பயம். சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடியா, நான் கனவுல கண்டே போன ஒரு அழகான சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருந்து இதை குறைசி வாலிபரின் சொர்க்கம் என்று நானும் குறைசி நானும் வாலிபன் சந்தோஷமா போடு போய் பார்த்தா இது உமருடைய சொர்க்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. சுபஹானல்லாஹ். போய் சொல்லுவாங்களா சோதர்களே, இப்ப என்ன செஞ்சு ஜனலால தலைய போட்டு பார்த்தா ஊர்லீன்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. உடனடியாக நான் முகத்தை திருப்பி கொண்டு அந்த மஜ்மால உமர்லா இருந்தான், உமர்லா இருந்தான். நீங்க சும்மா சரி, என் மனைவிய நீங்க ஏன் பார்த்தேன்னு கேட்டா சொன்னாங்க, யார சூழல்லாம் அகீரத்துக்கு யார சூழல்லாம், நாயகமே உங்களை பார்த்தா நான் ரோஷப்படுவேன். நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், ஒதுக்கப்பட்டவனாக கேவலமானவனாக இருந்தேன். அல்லாஹ் உங்கள் மூலமா ஹிதாயத்தை தந்தான், உங்கள் மூலமா கண்ணியத்தை தந்தான், இஸ்லாத்தி மூலமா கண்ணியம் தந்தான். சகோதரர்களே, இஸ்லாத்துல தான் கண்ணியம் இருக்கு, மறந்துடாதீங்க. பணத்தால கண்ணியம் இல்லை, ஆட்சியால கண்ணியம் இல்லை, அஸ்ஸலல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம். ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸ்ஸலல்லாஹ் அஸ்ஸலல்லாஹ். அல்லாஹ் எதில கண்ணியத்தை வைக்கலையோ, அல்லாஹ் எதில அந்தத்தை வைக்கலையோ, எவன் அதிலே கண்ணியத்தை தேடுவானோ அல்லாஹ் அவனை இழிவாக்கி விடுவான். நான் கண்ணியம் கிடைக்காது. மேலான பெரியாலே சகோதரர்களே, உமர் அல்லாஹ் என்ன சொன்னார், சொல்ல போண்ட மனைவி நான் எப்படி பாக்குறது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு. மேலான பெரியார்களே, சர்தா சர்வசாதாரணம் ஆயிருச்சு, பெண்கிட்ட வெக்கம் இல்லா போயிருச்சு, பெண்கள் ஆடுறாங்க, கேட்க கணவன் இல்லை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தையூஸ் தையூஸ், இவன் சுவர்க்கம் போகவே மாட்டான். கேட்டாங்க, யார சூழல்லாம் தையூசுன்னா யாரு, தையூசுன்னா யாரு தெரியுமா, எவன் மனைவியை மகளை பொருட்படுத்தவில்லையோ இவன் தையூஸ், இவன் சுவர்க்கம் போகவே மாட்டான். மனைவி என்ன செய்யறா, மனைவி எங்க போறா, மனைவி யாரோட பேசுறா, எத்தனை மணிக்கு போறா, செல்லு போனை வாங்கி கொடுத்தா செல்லு போன், அவரை வச்சு யார்ட்ட பேசுறா, பிள்ளைகளுக்கு மகள்மார்களுக்கு சுபஹானல்லாஹ் இன்டர்நெட்டை போட்டு கொடுத்துருக்கு, பேஸ்புக் போட்டு கொடுத்துருக்கு. வேணானல்லே தையூஸ் ஆயிராயிங்க, பொறுப்படுத்தாதவன் ஆயிருங்க, ஆயிராயிங்க, பொறுப்படுத்துங்க. பாருங்க, அமெரிக்காவுக்கு போயிருந்த சமயம் அமெரிக்கால சொன்னாங்க, பேஸ்புக்ல ஒரு பாதிரியோட இஸ்லாமிய ஒரு குமரி பெண் பரவி உம்மா வாப்பா அங்க இருக்க எல்லா முஸ்லீம்களோட பேச்சை தட்டிவிட்டு அந்த பாதிரியோட அந்த குமரி பெண் சொல்லி விட்டாள். பேஸ்புக்ல பரவி பேஸ்புக்ல தாவத்து கொடுத்த அந்த பாதிரி. சகோதரர்களே, எல்லாம் தெரியும், என்ன விட உங்களுக்கு தெரியும், ஏன் கண்ணிருந்தும் பட்டையர்களாக பட்ட பகல்ல போய் குழியில விழுந்தா யாரு பிடிப்பா, தெரியாம விழுந்தா பிடிப்பாங்க. நல்லா தெரியுது குமரி பெண்கள் பண்ற பாடு சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, அழகாக உடுத்து கொண்டு உம்மா வாப்பா அனுப்புறாங்களே, உலகத்துல வாழ்வதில் அவுளியாக்களா, உலகத்துல வாழ்வது நாளாக்களா, உலகத்துல வாழக்கூடிய அத்துறை பேரும் யாரு, கல்லா மண்ணா மரமா செவரா, உணர்வு இல்லாதவர்களா. அல்லாஹு அக்பர். திருவனந்தபுரம் போயிருந்தோம், திருவனந்தபுரத்துல சொல்றாரு, ஏண்ட மகள் கெட்டு போயிருவான்னு வீட்டுக்குள்ளே ஒரு அண்ணி ஆண் ஒரு ஒரு சேர குழந்தை, நான் என்ன செஞ்சேன், கிளாஸ் வச்சேன், பாடம் நடத்தி வெளியே போனா புள்ள வெட்டு போயிருந்து என்ன ஆச்சு தெரியுமா, ஆஜிரத்து நான் போயிட்டா ஒரு நாள் நாலஞ்சு நாள் தான் நடந்திருக்குது. அந்த வீட்டுக்கு வந்தாரு கிளாஸ் எடுக்க, அவர் கூட்டு போயிட்டேன். எத்தனை வயசு அவருக்கு, 45, பிள்ளைக்கு 16, பிள்ளைக்கு 16. பெட்ரோல் செட் இருக்கு, சோலை பெட்ரோல் அடிக்கிற பெட்ரோல் செட் இருக்கு, அதுல போட் போட்டிருக்கிறா. இங்க நெருப்பு பத்த வைக்காதே, நெருப்புக்கும் பெட்ரோலுக்கும் சம்பந்தம் இருக்கு, நீ பத்த வச்சா அங்க பெட்ரோல் டேங்க் அடிச்சிடும், ஏன் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. சகோதரர்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அங்கே தனிமையாக வைத்து சாதிக்க முடியாது. நான் படிப்பை வேணாம்னு சொல்லல, முறையோட போங்க. பருப்பை ஆக்குவதற்கும் முறை இருக்கு. பருப்பு தானே, சும்மா போட முடியுமா? இந்த ஜம்மத்தில் வேவாது, அதுக்கு ஒரு முறை இருக்கு. மேலான பெரியார்களே, ஆகையால் மனைவி மாற பாருங்க, வீட்டு வேலை நடக்குது. கணவன் சொல்றாரு, அம்மா பத்து பேர் வேலை, நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும். இதனால பெரிய பாசுக்கு இவ்வளோ, சின்ன பாசுக்கு இவ்வளோ. பெரிய பாச பார்க்கறது ஹலாலா, சின்ன பாச பார்க்கறது ஹலாலா? சொல்லு. இதால இருக்கிற நேரம், இதால இருக்கிற நேரம் கேட்கிற கேள்வி, சூரிய பாக்கணுமா, கரப்புத்தர பாக்கணுமா, பள்ளிய பாக்கணுமா, என்னவா இதா முறிஞ்சிருமா? அப்ப மாப்பிள உசுரோட இருந்தா பாச பாக்கணுமா? சோல என்ன சட்டம், இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? மாப்பிள மூத்தா போன பிறகுறதா? மாப்பிள உசுரோட இருக்கிற நேரம் யாரை பார்க்க கூடாதோ, மாப்பிள மூத்தா போன பிறகு அவங்களை தான் பார்க்க கூடாது. விளையாடாயிகே, விளையாடாயிகே. மனைவி அல்லாஹ் தந்தா, பிள்ளைகள் அல்லாஹ் தந்தா. அவர்களை கொண்டு போய் ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டுக்கு முன்னால வச்சு கேட்டாங்க, ஆயிஷா பாப்பா உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறாங்க, அனுமதி தாரீங்களா? அனுமதி தந்தா உள்ளே அடக்கிறோம், அப்படியே ஜன்னத்துல் பக்கில அடக்கிறோம். மேலான பெரியார்களே, ஆயிஷா ராய் சொன்னாங்க, நான் போய் சொல்லக்கூடியவர் அல்ல, நான் வாக்கு மாறுபவர் அல்ல, அனுமதி தாரே. இந்த இடத்துக்கு என்ன விட உமர் தகுதிதான், கொண்டு வாங்க என்று சொல்லி ஆயிஷா நாய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உள்ளே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு போய் அடக்கப்பட்டது. ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகிறாங்க, அலியே உங்களை அட வைத்தது எது? இல்ல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு உண்மை தானே சொன்னாங்க. என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ், Rabbi Muhammad, Ya Rabbi Muhammad, Unsurli Ummati Muhammad, Oh Muhammad Rabbi Udi Rabbi, Rasulullah Rabbi, Rakamul Nabi Udi Rabbi, Rasulullah Ummata Padiga Tiriya Allah, Aravan Tiriya Allah, Mudu Kafir Galam Sebitangi Allah, Muslimi Alika Matrangi Allah, Egalikunda Vita Vere Yar Rikrai Allah, Barmale, Afghanistan, Shamle, Muslimi Shahid Agapatrikrangi Allah, Kafir Gal Sand Sayranga Allah, Erakamulavade, Niangala Kaivita, Erakaiku Kayar Rikrai Allah, Yalla, Nirkara Kati Allah, Nirkara Kati Allah, Ni Purmeyaganda, Ni Purmeyaganda, Muslimi Kurala, Ilan Suliva Allah, Nirkara Allah, Padre Nirpare Katinai, Udile Katinai, Kurauda Yalikavilea, Karuda Yalikavilea, Namuda Yalikavilea, Yalla, Kurauda Yalikumuli, Yen the Shatur Nayo, Ade Shatur Numir Krai, Yalla, Yalla, Namuda Yalikumuli, Yen the Artur Nayo, Ade Artur Numir Krai, Onekwai to Bohole Halla, Unatra Kurele Halla, Muslimi Padigatri Allah, Paligari Padigatri Allah, Mazaka Padigatri Allah, Uramakari Padigatri Allah, Islam Yandel Pengel, Anybody Padigatri Allah, Nitan Shirin the Padigatri Allah. Muslimi Padigatri Allah, Erekumulamari Allah, Nagetrin Albandal, Ingurkari Allah, and the Karezinale, Madina Tulmuranatai Allah, Yetin a Petrical Pesinal, Irivata Irki Allah, Adiya Pavam Teriari Allah, Onek Terim Rabbe, Engani Varudia, Kadisi Wataya, La Ilaha Illallah, Muhammad Rasulullah, Kalima Wala Motata, Kalima Illa Mota Tarade, Kevalamana Mota Tandarade, Didi Mota Tarade, Wali Patala Mota Tarade, Ya Allah, Nan Sujudu Sayim Kachola Kirpama, Sujudu La Mota Tay Allah, Ya Allah, Nan Tolum Kachola Kirpama, Tolumela Mota Ta, Ya Allah, Nan Kuran over the Kachola Kirpama, Kuran over the Mota Tay Allah, Pavatala Mota Tandarade, Kevalamana Mota Tandarade, Urutavaitan Marum Ya Allah, Adanana Tata, Ingapola Kaikari Yarmila Ya Allah, Erekamulavane Ya Allah. Ya Allah, Yetana Muchi Vitalum, Iri Muchi Allah, and the Kareem Muchi Sutai, Rasulullah, Sallallahu Alaihi Wasallam, Munar Kudi Tofikata Allah, Yetana Vandalum, Kareem Mirki Allah, Kaburki Allah, Kaburku Paisa Ahadu, Yar Tapika Mudiali Allah, Angamukana Kerikari Kupati Solida Ahadu Allah, Rabbe, and the Kaburla Kerikari Sakri Allah, Erekumana Mariode Kabure, then the Tulbakila Tai Allah, Nabiki Patata Tai Allah, Niko. Bina itu kabusul kulwaya ke, wah sedawana, alhamdulillah rabbilah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Ini bayani, emas ini adalah mahiya www.tamilbayans.com mula mah download sejumurium. Wassalam.